கலப்பரப்பட்டோம், சூப்பர் ஸ்டார் பட்டோம், நம் பட்டோம் தாஞ்சி பாயிர பட்டோம், இது பட்டே கலப்பரப்பட்டோம், சூப்பர் ஸ்டார் பட்டோம், நம் பட்டோம் வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு. ஸ்ரீரங்கநாதன பார்த்தாக்கா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு. நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே, இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே, தும்பி இல்ல நம்ம பட்டம் பருந்து. நூலோட போட்ட இந்த மாஞ்சா யாரோடும் தீலு போடுமே. எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தி யாரு தானடா. Everybody.